శ్రీమదే శ్రీవర మహాదేశిగాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాయ నమః శ్రీమతే భగవదే బాష్చహారాయ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వగులభూషణ మహాగురవే నమః శ్రీ తరంగ భవనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస వన బ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి శ్రీరుండుదోప్పులు తిరువేంగడముడయాన్ పారందొన్న పడమొళియు ఓరుండు తానే యమయాదో తారణియిల్ వాళ్వార్కు வானேர போமடவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அந்த விஷகிரிநாதனுடைய அனுகிரகத்தாலே அவனுடைய காருண்யம் என்ற அந்த தயாதேவியை பற்றி சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அனுகிரகித்ததான 100 ஸ்லோகங்களை கொண்ட தயாசதகத்தை நாம் இப்போ அனுபவிச்சின்றிருக்கோம். நேற்றைய பர்யந்தம் 54 ஸ்லோகங்கள் நமக்கு பிராப்தமாச்சு. அந்த 54வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாதித்த விஷயத்தை சுருக்கமாக கூறி இன்றைய ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கலாம். தயாதேவியானவள் கங்கையை ஒத்தவள்னு சொன்னார். கங்கையிலே நாம் ஒருமுறை தீர்த்தம் ஆடினாலே நம்மளுடைய தாபமும் பாபமும் போகும்னு பெரியவார் நிர்வாகம். அவ்வாறே அந்த ரீதியிலே நம் தயாதேவியும் இருக்கா. இந்த கங்கையானது இந்த உலகத்தையெல்லாம் செழிக்க பண்றா. 3 விதமான கதிகளினாலே அனுகூலமாக இவள் இருக்கான்னு சொன்னார். இந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை அணிந்தவளாக தயாதேவி உள்ளாள். அதுபோலவே தயையும் 3 நிலைகளை உடையவள்னு சொல்லி நமக்கெல்லாம் அவருடைய வைபவத்தை நமக்கு சுவாமி தேசிகன் காட்டினார். இங்க அடுத்ததானது 55வது ஸ்லோகம். நிகம சமாஸ்ருதா நிகிழலோக சம்ருத்திகரி வஜதகுலமுத்துஜா கதிகி பரிதப்தஹிதா பிரகடிதகம் சமச்ச கமடாப்ஜபதா ரசதா விபுத சரிச்சயம் விஷகிரீச்ச தயேவகசி விபுத சரிச்சயம் விஷகிரீச்ச தயேவகதி அப்படின்னு சுவாமி தேசிகன் விபுத சரிச்சயம் கங்கையினுடைய பெருமையை சொல்றாருங்க. அதை நீ வகிக்கிறாய் வகசி, தயாதேவியை நீ வகிக்கிறான்னு சொல்ற. இந்த விஷகிரிநாதனே வேங்கடமலையினுடைய அரசனின் தயாதேவியே. நிகம சமாஸ்ரிதா, இவள் சர்வதா வேதத்தை ஆசிரியப்போலாக உள்ளாள். எம்பெருமானுக்கு வேத பிரதிபாத்தியன்னு பேரு. இவளுக்கு வேத பிரதிபாத்தியமாய் இந்த தயாதேவியும் இருக்கா. அனந்தரம் நிகிலலோக சம்ருத்தி கரின்னு சொன்னார். எல்லா லோகத்துக்கும் அந்த அங்கிருக்கக்கூடிய சேத்தனங்களுக்கு சம்ருத்தியை செய்பவளாயும் தயாதேவி உள்ளால். பஜதகூல முருஜகதிஹி அப்படின்னு ஒரு பதம். பஜனம், இவளை பத்தி பஜனம் செய்கிறவாயிருக்கா. அவளுடைய பாபங்கள் இருக்கு. அந்த பாபங்களை எல்லாம் தன்னுடைய கரை புரண்டதான வெள்ளங்களாலே போக்கக்கூடியவளாகவும் தயாதேவி இருக்கான்னு சொன்னார். பரிதப்தஹிதா அப்படின்னா மிகவும் தபிக்கப்பட்டவர்களுக்கு ஹிதமாயும், அதாவது ஹம்சம் மத்சம் இத்தியாதி நூற்றுக்கணக்கான அவதாரங்கள் விதப்பதாயும், ஹம்சம் மத்சம்னு சொன்னார். இதில் எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுத்தான். மீனோடாமை கேடல் அறிகுறளாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் இப்படி இருக்கும்போது எப்படி அந்த நதியிலே இந்த மத்சம் ஹம்சம் இந்த கபடமான அந்த ஆமைகள் எல்லாம் தெரியுமோ, அதே போலே நூற்றுக்கணக்கான அவதாரங்கள் இவர் மிதப்பதாயும் விபுத சரிச்சயம் அந்த கங்கையினுடைய சீரை அந்த கங்கையை போலே அவனுடைய பெருமையோட நீ வகிக்கிறாய் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை நமக்கு எடுத்துக்காட்டு. இது பதபதார்த்த விஷயங்கள். அடுத்தது தத்வார்த்தம் பார்க்கும்போது இந்த விஷகிரி சலாத்தினத்தின் அதிபதியாய் இருக்கக்கூடிய திருவேங்கடநாதருடைய அந்த சந்நிகிதையான தயாதேவி, இவள் எப்படிப்பட்டவளாக உள்ளான்னு கேட்டா வேதங்களாலே ஆசிரியிக்கப்படுபவளாயும் உள்ளாள் அப்படின்னு. அதானந்தரம் இவள் சர்வ லோகங்களுக்கும் 7-14 லோகங்களுக்கும் சமிருத்தியை உண்டு பண்ணுவளாக நல்ல க்ஷேமத்தை அளிப்பவளாகவும், அனந்தரம் ஆசிதாளுடைய இந்த பாபம் என்னும் இருக்கு இல்லையா, அவ பண்ற பாபங்களுடைய கரையை தன்னுடைய வெள்ளத்தாலே, வெள்ளம்னா அனுகிரகம்னா வெள்ளமா வருது தயாதேவிக்கு, அதை உடைச்சு இந்த பாப கரையை உடைச்சுட்டு இவளுக்கு அனுகிரகத்தையே வெள்ளமா கொடுக்கிறானாம் தயாதேவி. அதான் கரை புரண்ட கருணைக்கடலை எவ்வண்ணம் பேசுவீர் ஈதன்ன பாங்கேன்னு சுவாமி தேசிகன் சாச்சார். எம்பெருமான் கரை புரண்ட கருணை கடலாயிருக்கான் தன்னுடைய வெள்ள பிரபாவத்தாலே, எம்பெருமானைப் போலே இந்த தயாதேவியும் ஆசிராளுடைய பாபம் என்னும் கரையை உடைத்து அதிலே அனுகிரகம் என்ற வெள்ளத்தை பாய்ந்து அவளுடைய மிகுந்த தாபத்தை எல்லாம் இவள் போக்கடிக்கிறாள், அவளுக்கு ஹிதத்தை செய்கிறாயும் இருக்கா. அப்படி பண்ணும்போது என்னன்னா அந்த மத்ஸ்யஹம்ச கூர்ம முதலிய அநேக அவதாரங்களை வெளியிலே காட்டுபவளாய், எப்படி வந்து இதெல்லாம் வெளியிலே ஜலத்தின் மீது தெரியுமோ அந்த மாதிரி இந்த கங்கை நதிவிலே இதெல்லாம் தெரியுது. அந்த மாதிரி ஒரு தேவ நதியாக இவள் சிறப்பு பெற்றவளாய் இவள் வகிக்கிறாய். வகசி தயே வகசி அப்படின்னு சுவாமி தேசிகன் கொஞ்சம் விஸ்தாரமா காட்டுறது. இதுல தயைக்கு சொன்ன விசேஷங்கள் எல்லாத்தையும் கங்கா நதிக்கும் ஒப்பிட்டு சொல்றா, அதாவது ஒப்பிட்டு சொல்றா. அந்த இடத்துல வேதங்கள் கங்கையை துதிப்பது போலே தயையும் துதிக்கின்றது அப்படின்னு சொன்னான். இவ இரண்டு பேரும் தயாதேவியும் சரி இந்த கங்கையும் சரி வேதங்களாலே ஆசிரியிக்கப்பட்டனாதான் வேத பிரதிபாத்தியம்னு சொன்னதா, இந்த ரெண்டுமே சகல லோகத்துக்கும் சமிருத்தியை கொடுக்கிறது. தன்னுடைய தீர்த்தத்தால் எப்படி இரண்டு கரைகளிலும் உள்ள பிரதேசங்களின் நிலங்களுக்கு எல்லாம் இந்த கங்காதேவி வந்து சமிருதி அளிக்கிறாளோ, அதே போலே தன்னுடைய கருணை என்னும் கடலாலே தன்னை ஆசிரியித்த அத்தனை பகவதாளுக்கும் அத்தனை திருவடி சம்பந்திகளுக்கும் இந்த தயாதேவி அவளுடைய பாபமாகிய கரையை உடைத்து தன்னுடைய அனுகிரகம் என்ற பிரவாகத்தாலே அவள்லாம் போக்கடிச்சுடுறா, பாபத்தை போக்கடிச்சுடுறா. இதிலே தாபத்ரயத்தாலே தபிக்கப்படுகின்றதான இந்த ஜீவாத்மாக்களுடைய தாபங்களை எல்லாம் அந்த தகிப்புகளை எல்லாம் தன்னுடைய அனுகிரகத்தாலே போற்றி இவள் காக்கின்றாள் காப்பாத்துகின்றான்னு சொன்னான். எப்படி கங்கா நதியிலே ஹம்சமத்ச கூர்மாதிகள் எல்லாம் மிதப்பது போலே இந்த தயையாகிய வெள்ளம் தயாதேவியாகிய வெள்ளம் அதிலேயும் ஹம்சமத்ச கூர்ம முதலிய அவதாரங்களிலே மிதப்பர் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் அற்புதமா சாய்க்கிற. இதுக்கு கங்கைக்கும் தயாதேவிக்கும் சாமியத்தை சொல்றா இந்த ஸ்லோகத்தினாலே. மேலும் இரண்டு ஸ்லோகங்களை அதே சாதிக்க போற. இது அனுகிரகம் எப்படின்னா நீரிலே அனுகிரகம்னு சொன்னா நீராலே அனுகிரகம்னு சொல்றாங்க. எப்படி வந்து கிருஷ்ணாவதாரத்தை அக்ரூருக்கு நீரினுள்ளே தசாவதார சேவை எம்பெருமான் அனுகிரகம் பண்ணானோ, அதை போலே இந்த கங்கையாகிய பெண் பண்றா, அதை போலே இந்த தயாதேவியும் தன்னுடைய அந்த தயை என்ற வெள்ளத்தாலே சமஸ்த ஆசிதாளுக்கும் அனுகிரகிக்கின்றாள் அப்படி என்று எப்படி தேசிகனுடைய திருவாக்கு போல இங்கே தமிழ் வாக்கு போல இங்கே இந்த ஸ்லோகம், இவன் கரை புரண்ட கருணை கடலா எம்பெருமான் இருக்கான் தன்னுடைய கரை புரண்ட இந்த தயை என்ற கருணையாலே தயாதேவியும் சமஸ்த ஆசிதாளுக்கும் அவளுடைய பாபங்களையெல்லாம் போக்கடித்து தாபங்களையெல்லாம் தவிர்த்து அனுகிரக புத்தியோட இருக்காள் அப்படின்ட்டு கங்கைக்கும் தயைக்கும் சாமியத்தை இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அதி அற்புதமாக அனுகிரகம் பண்ணிருக்கிற அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.